நினைச்சபடி நினைச்சபடி மனஸ் பொண்ணு அமைஞ்சதடி உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ என் தோள்களே தோட்டம் என்று என்னாலுமே தொத்திக் கொள்ளும் காற்றல்லவா நீ என் கண்ணே கல்யாண நாடில் மாலை கொள்ள கண்ணாளதின் பூஞ்சோரை செல்ல அந்த வனம் அந்த வனம் ஆகும் நாளை தான் வர வேண்டும் உயிர் காதல் நெஞ்சை தர வேண்டும் மனப்பந்தல் தோரணம் நான் போட மனவாளனோடு உன் கைகூட உன் தந்தை உள்ளம் தானூஞ்சல்லாட காதல் எந்த கையில் இல்லை காதலினும் சொல்லை நானும் சொல்லவில்லை சொல்ல வந்த நேரம் காதல் எந்த கையில் இல்லை வாழ்வு தந்த வள்ளை வாங்கிக் கொண்டு போக வாழ்த்துச் சொல்ல நானும் வந்தேன் கண்களீரமாக என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம் என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம் இங்கு நீ சிரிக்க நான் பார்த்தாலே என் காதல் வாழும் நீ வாழ்க நலமாக நீ வாழ நலமாக வண்ண பின்னல் மீது தாழி மலர் சூட்டி அள்ளி விழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழி மலர் சூட்டி ஆதி முதல் அந்தம் மாவரணம் பூட்டி அன்னமிவள் மேடே வந்தாள் மின்னல் முகம் காட்டி கட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டி நான் மாப்பிள்ளை என்றும் பூக்கள் தூம் நீ வாழ்க நலமாகே.